ശ്രീമാധവാൻവയ സദാംബുരി പൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യ കൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യ കൃതാത്മലക്ഷം വന്ദേ സദാ വരദ ലക്ഷ്മണ ദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്ത രാമാനുജമുനി കരുണാലബ്ധ വേദാന്ത യുഗ്മം ശ്രീമശ്രീരാശയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്ത മോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ജീവനം ജഗതാം ജീയാത്യമത്യയഗതം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വേങ്കടേശാഹ്വയം മഹഃ പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രഭിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത്സൂക്തിഃ സ്വാധീനപതിതാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ നമസ്സദസ്യേ. വാദികളின் மகிமைன்ற தலைப்பில் நம் தூப்பில் வெள்ளலாம் சுவாமி தேசிகன் பண்ணியதான அந்த மகா தோற்ற கிரந்தமான பாதுகா சகசிரத்தை அனுபவிச்சிருக்கோம். இதுல 11வது பாதிக கேட்கிறது மகா அல்பனான வேதாந்த தேசிகனே, நீ பாடினா எனக்கு இதுக்கு வராதா அப்படின்னு கேட்கிறது. அதுக்கு சுவாமி இந்த ஸ்லோகத்தினாலே பதில் சொல்ற, ீதரணி தோமிஸ்தவ மமதி சுனீடா காமம்பவது சுரசிந்துர்பகவதி தேஷிம்பூதா சது சததி இதையும் நாம அனுபவிச்சோம். அதனுடைய ரசமான அர்த்தங்களையும் அதுல சுவாமி சாய்கிறார். நானும் வெட்கப்பட்டு பல குனிஞ்சி, ஐயோ இவ்வளவு உயர்ந்ததான பாதுகளை பற்றி அல்பனான அடியன் ஏதாவது ஸ்தோத்திரம் பண்றதா அப்படின்னு பிரமிச்சு வெறுமனே உட்கார்ந்திருந்தேன்னா, உன்னுடைய கல்யாண குணங்களை பாடினதான அனுபவம் அடியனுக்கு எப்படி கிடைக்கும்? அதனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட போறேன், அது நன்னா இருக்கும்படியா நீ தான் அருள் புரியணும். இப்படி பாடுறதுனால உனக்கு ஏதாவது ஒரு குறை வருமானா நிச்சயம் வராதுன்னு சொல்லிட்டு, மித பிரேக்ஷாலாபக்ஷண பரிணம பஞ்சசபதா மதுத்தேஷா மகித கவி சம்பிரம்ப விஷயே நகசியேயம் ஹாஸ்ய ஹரிசரணிதலே முகுர்வாத்தியாதூதே முகபவன விஷ்பூஜிதம் இவ. அடுத்த 12வது ஸ்லோகத்தில் அத்தியற்புதமா சாதிக்கிறார். வியாசர் வால்மீகி போன்றதான மகரிஷிகள் அவ ஸ்தோத்திரங்களை கவனம் பண்றா. அப்படி அவ பண்ணும்போது அவளுக்கு அந்த சொற்கள் அப்படியே வந்து ஸ்பான்டேனியஸா விழும். தானா வந்து நீ என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு வந்து விழும். அப்படிப்பட்ட அந்த வியாசர் வால்மீகி போன்றவர்களை அவளை பிறவி கவிஞர்கள்னு சொல்லுவார். அவாக பிறவி கவிகள் அவர்கள். அவ சொல்றதுனான அந்த பதங்கள் இருக்கு, அந்த கருத்துக்களினுடைய கோவை இருக்கு, அது அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு பொருத்தமா ஓடி வந்து தானா விழும். எப்படி ஒரு ஆற்றில அந்த நதியில ஜலம் அப்படியே பிரபலமா போகும்போது ஒரு ஜலம் போயிட்டே இருக்கும், அதுக்கு மேல இன்னொரு ஜலம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, நிக்காத வரும் பாருங்க. அந்த மாதிரி அவளுடைய நாக்கில் இருந்து அந்த கவிதையானது அப்படியே நிக்காத நீரோட்டத்தை போல மேலும் மேலும் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல அடியேனுக்கு அப்படிப்பட்ட பதங்களுடைய பிரயோகமோ இல்ல அவளை உயர்ந்த கருத்துக்களோ ஓடி வந்து விழுமா அப்படிங்கிறது தெரியாது. அந்த வியாசர் வால்மீகி போன்றவர்களை அகமகமிகையான்னு சொல்றா. அதாவது நான் நான் போட்டி போட்டு சொற்கள்லாம் அவள்கிட்ட வந்து வாயில வந்து விழுமா, அந்த மாதிரியானது அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் பண்றதுல அவ அவ்வளவு வல்லுநர்களாக இருப்பார்கள். இப்படி ஒரு இயற்கையான அந்த கவிதை இயற்றும் சாமர்த்தியத்தோடும் அந்த சம்ஸ்கிருதத்துல அதிகமான உற்பத்தியோடும் அந்த இலக்கண வரையறைகளுக்கு உட்பட்டு கவி பாடுறதுங்கிறது எப்படி சாமானியரான அடியே ஏதோ கொஞ்சம் அந்த புத்தியிலே தெரிஞ்சின்றதை வச்சிருந்து அந்த டிக்ஷனரி நிகழ்ந்துன்றாலே அந்த டிக்ஷனரியை பார்த்து அப்புறம் அந்த வியாக்கரண புஸ்தகத்தெல்லாம் பார்த்து அதை திரும்ப திரும்ப அப்படியே அலசி ஆராய்ஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஸ்லோகத்தை எழுதுறதுங்கிறது எப்படி, இப்படி அதையே எழுதினதான இந்த ஸ்லோகங்கள்ல ஒரு ஒரு சில ஸ்லோகங்கள்ல கருத்து இருக்கலாம் இல்லை இல்லாமல் போகலாம், இதை மற்றவர்கள் பரிகசிக்கலாம். இந்த உலகம் இதெல்லாம் ஒரு கவிதை எழுதிக்காங்கன்னு உலகம் வந்து நகைத்துக்கு அடியேனை ஆடாக்கலாம். ஏதோ இந்த பரிகாசம்லாம் அவ என்ன பண்ணட்டுமே எனக்கு பிடிச்சிருச்சு, வாதிகளே ஒன்னை பத்தி பாடி என்னுடைய நாவை சுத்தப்படுத்திக் கொள்ள வேணும்னு எனக்கு ஆசை, நான் பாடுறேன் அது நன்னா இருக்கு நன்னா இல்ல அப்படிங்கறத பத்தி மத்தவா என்ன சொல்லுவாளோ இல்ல மத்தவா வேலி பண்ணுவாளே சிரிப்பாளே அது நகைப்பு கிடையாது இடமாகுமேங்கிற கவலையெல்லாம் அடியனுக்கு கிஞ்சிக்கும் இல்ல, அதனால நான் பாடத்தான் போறேன். சரி இப்போ அடியனுடைய நிலை எப்படி தெரியுமா, அடியன் ரொம்ப அல்பஞானம் உள்ளவன், ஒரு அஞ்சாறு பதத்தை போட்டு ஒரு ஸ்லோகத்தை ஆக்குவேன், அது கூட இந்த அஞ்சாறு பதம் கூட எனக்கு தோன்றது எதனால தெரியுமா, உன்னை பத்தி அடியேன் பாட வேணும்னு நினைச்சிருக்கிற அந்த உற்சாகத்தினாலேதான் அது சாத்தியமாகிறது. இந்த ஸ்லோகத்தை படிப்பவர்கள் பரிகசிக்கலாம், அவ பாட்டுக்கு படிக்கிட்டுன்னு அதனால எனக்கு என்ன பொறுத்து அது ஒரு உதாரணம் காட்டுறார் பாருங்கள் சுவாமி தேசி. அதுதான் ரொம்ப அற்புதம். ஒரு பெரிய சுழற்காற்றோடு கூடியதான ஒரு புயல் கடல்ல உருவாகி அது ரொம்ப வேகமா அந்த காற்றானது கரையை நோக்கி அடிகிறது. அப்போ அந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்கள்ல இருந்து அந்த காய் கனிகள் எல்லாம் போல போலன்னு தானா கீழே விழுந்துருது. அப்படி விழுந்த அத்தனையும் அந்த ஊர் மக்கள் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தா. இதுல ஒரு சோம்பேறி, அவன் நன்னா போதி எழுத்து போட்டி பற்றி சொல்லியிருக்கான். இந்த மழையெல்லாம் நின்று சுடீர்னு வெயில் அடிக்கும் போது நின்று வரான். வந்து எல்லாரும் இந்த மாதிரி அந்த புயல் அடிக்கும் போது காய்கறிகள்லாம் விழுந்தது மரத்திலிருந்து அதெல்லாம் எடுத்துன்னு போனா இப்போ உனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நீங்கடா சூழ்ந்த மத்தவா சொன்ன போது அதுக்கு என்ன, நானும் போய் அந்த மாதிரி காய்கறிகளை கொண்டு வந்து போய் அந்த மரத்துக்கு கீழே நின்று புண்ணு வாயால ஊதினான். இப்போ வாயால ஊதி அந்த வாயால ஊதுற காத்திலேருந்து காய்களை விட செய்து அதை நான் எடுத்துட்டு வரேன் பாருன்னு ரொம்ப தீரா வேஷமா சொல்லிட்டு போனான். அது எப்படி ஒரு அசட்டுத்தனமோ அந்த மாதிரிதான் இப்போ பாதுமையே உன்னை பத்தி வேதாந்த தேசிகனான அடியன் இந்த பாதுகாசனத்தை எழுத வந்திருக்கேன். அதனால என்ன, இது எல்லாராலும் பரிதசிக்க தகுந்ததுதானே. எல்லாரும் அடியனை பார்த்து சிரிப்பாளே, சிரிக்கட்டுமே, எனக்கு என்ன போச்சு, அதுதானே என்னுடைய உண்மையான ஸ்திதி இல்லையா. ஒரு முட்டாள முட்டாள்னு ஒருத்தன் சொல்றான்னு சொல்ல அவன் உண்மையான சொல்றான். அப்போ அதுக்காக நாம ஏன் கோச்சுக்கணும். இதுல இந்த இடம் இருக்கு பாருங்கல, இது ரொம்ப உள்ள அலசி ஆராய்ஞ்சோம்னா அத்தி அற்புதமான அர்த்தத்தை சொல்றதா தெரியும். ஒரு உபன்யாசத்துல அஸ்மராஜர் முட்டாள்னு ஒருத்தன் இன்னொருத்தனை வெய்யறான். அப்போ இந்த முட்டாள்தனம் என்பது அவனுடைய சரீரத்துக்கா அல்லது அவனுடைய ஆத்மாவுக்கா? இப்போ நம்மை ஒருவன் முட்டாள்னு திட்டுறான்னு வச்சுக்கோ, இந்த முட்டாள்னு திட்டுறது அந்த ஆத்மாவை சேருமா அல்லது சரீரத்தை சேருமா? அப்போ சுவாமி சாய்ச்சர் உன்னை முட்டாள்னு ஒருத்தன் திட்டுனான்னா அவன்தான்டா முட்டாள். ஐயோ இப்படி அறிவில்லாத இருக்கானேன்னு அவன் மேல நீ பச்சாதாபத்தில் பகவானே அவனுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டிட்டு போயிட்டேன்றா. அவன் முட்டாள்னு சொன்னா நீ ஏன் கோச்சிக்கிற? அங்க கோச்சிக்கிறதுக்கு ஒரு பிரசக்தியுமே இல்லை. ஏன்னா ஆத்மாவை அவன் முட்டாள்னு சொல்றான்னு வச்சுப்போம். ஆத்மா அதுக்கு எப்போதும் அகமத்த ஞானம் உண்டு. ஞானம் உள்ளதான நித்தியமான ஜீவாத்மாவை ஒத்த முட்டாள்னு சொன்னான்னா அவன் பொய் சொல்றான் இல்லையா? அல்லது அவருக்கு அதனுடைய உண்மை தெரியல, அதனால சொல்றான். அதனால அவன் மேல என்ன வரணும், ஐயோ பாவம் இவ்வளவு தெரியாத இருக்கானே அப்படிங்கிறதான ஒரு பரிவு உனக்கு வரணும். சரி, இப்ப உன்னுடைய சரீரத்தை அவன் முட்டாள்னு திட்டினதா வச்சுப்போம். சரீரம் அறிவில்லாதது, எதுக்கு அறிவு இல்லையோ அது முட்டாள் தானே. அப்போ அறிவில்லாத ஒரு வஸ்துவம் முட்டாள்னு சொன்னது எப்படி விஷவாகும்? அத அவன் வஸ்து ரீதியா உண்மைதானே சொல்றான். அப்போ யாராவது உண்மையை சொல்றதுக்காக கோச்சுப்பாடா? ஒரு முட்டாள முட்டாள்னு சொன்னா அது ஏற்புடையது தானே. அதனால இந்த சரீரத்துக்கு அறிவில்ல, அறிவில்லாத சரீரத்தை அவன் முட்டாள்னு சொல்றான். அதனால அதை நீ ஆமோதி. அப்போ அவன் எவன் வையப்படுகிறானோ அவன் வைபவனை அந்த முட்டாள்தனத்திற்காக ஆமோதிக்கிறான். ஏன்? அது சரீரத்தை சார்ந்திருப்பதனால. அதனால இந்த ரெண்டு விஷயத்திலுமே நாம கோபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, இல்லையா? அறிவுள்ளதான ஆத்மாவை முட்டாளும் திட்டுறானே, இவனுக்கு இந்த அறிவு இல்லையேன்னு அவன் மேல பச்சாதாபப்படு, இறக்கப்படு, பெருமாள்கிட்ட வேண்டிக்கோ, அவனுக்கு நல்ல புத்தியை கொடு. அவன் ஆத்மாவை சொன்னதா இருந்தா, இல்ல அவன் சரீரத்தை முட்டாள்னு சொன்னதா இருந்தா, சரீரம் நிஜமாவே முட்டாள்தான். அறிவில்லாதவனுக்கு எப்படி அறிவு இருந்தாதானே அது ஞானியா இருக்கும்? அறிவு இல்லைன்னா முட்டாள் தானே. அப்போ இந்த சரீரம் அறிவற்றது, அதனாலே முட்டாள். அப்போ அவன் அந்த அறிவற்ற சரீரத்தை முட்டாள்னு சொல்றதுனால அதை நாம ஒத்துண்டுதானே ஆகணும். அதனால அந்த அவன் வெய்யறதுல ஒண்ணு துடி கூட பொருந்தாது. அதனால ஐயோ அது ஒண்ணும் தெரியாம இருக்கானேன்னு அவன் மேல பச்சாதாவப்படு. ரெண்டாவது உண்மையதான சொல்றான், அதனால எழுதி போச்சுக்கணும். இப்படி அவன் முட்டாள் என்று ஒன்னு ஆத்மாவை சொன்னாலும் சரி, முட்டாள் ஒன்னுடைய சரீரத்தை சொன்னாலும் சரி, நீ அவனை திரும்பி திட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, அதனால கோச்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இந்த மகதிரியான நிலைமை தான் இப்போ எனக்கு வருது. ஏன்னா தன்னுடைய நைச்சதைய தன்னுடைய மீன்மையை தன்னுடைய சிறுமையை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அத்தியுகமா அனுபவிக்கிறார். இதுல நாபூடம்தான், எனக்கு நான் ஒன்றும் தெரியாதவன் தான். அதனால என்ன, என்னுடைய மந்த மதிக்கு எவ்வளவு தூரம் தோன்றதோ அவ்வளவு தூரம் இந்த பாதுகாசிட்டு எழுதுறேன், அவ்வளவுதானே. ஏன்னா எவ்வளவா சுவாமி தயாசுதகம்ங்கிறதான ஒரு அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தம், இருதயங்கிழவனை பத்தி அவனுடைய தயையை பத்தி இங்கே பார்த்தார். அதுல 30வது ஸ்லோகத்துல அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு அங்கே தன்னை சொல்லிக்கிறார். அகம் அஸ்மி அபராத சக்கரவர்த்தி, அதாவது சுவாமி தேசிகன் தன்னை இந்த உலகத்தில் உள்ள அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக தலைவனாக சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் அந்த தயாதேவிய சார்பு பூமிங்கிற நீ தயைக்கு சார்பு பூமி, இந்த அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி, அதனால நாம ரெண்டு பேரும் சமோன்ற அந்த மாதிரி தன்னை எவ்வளவு நைச்சானுசந்தானம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு சொல்லிக்கிறார். இது சுவாமி தேசிகன் மட்டும் இல்லை, நம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் கடைபிடிச்ச வழியதான். அமர்யாதா சுத்ரஹா அப்படின்றதான அந்த ஸ்தோத்திரத்தின ஸ்லோகத்துல ஆடவந்தாரும் தன்னை அவ்வளவு நீச்சானுக்குள்ளான பண்பு பாருங்க. ஆழ்வார்கள் மட்டும் ஒரு இலக்கா என்ன, நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன்னு தன்னை நைச்சாடி சந்தானம் பண்ணி கொள்வது என்பது அந்த ஆச்சாரியர்களுடைய ஒரு மரபு. அதை சுவாமி தேசிகனும் இந்த இடத்திலே பறக்க வெளியிட்டார். இந்த ஸ்லோகம் ஒரு சிலேடைன்னு சொல்லுவார். அதாவது அதுக்கு ரெண்டு மீனிங் வரும். அதுல ஒரு அர்த்தத்தை பார்ப்போம், அதுல இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். முன்னால தம்முடைய நீர்மைய நைச்சிய சொன்னார். இப்போ நான் யாரு தெரியுமா, என் மேன்மை எவ்வளவு தெரியுமா அப்படின்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அர்த்தம் வர மாதிரியும் இந்த ஸ்லோகத்தை நாம வச்சுக்கலாம். அடியேனுக்கு பாதுகா தேவியினுடைய கிருபா கட்டாட்சம் இருக்கு. இங்கே ஈக்ஷா பிரேக்ஷா அப்படிங்கிற பதங்கள் இருக்கணும். அப்போ ஈக்ஷான்னு பார்ப்பது, அதாவது பாதுக அடியனை பார்த்துருக்கு, பாதுக அடியனை குளிர கடாட்சிச்சிருக்கு. அதனால பஞ்சசபதா ஒரே ஒரு நொடியில ஒரு அஞ்சாறு பதங்கள் அப்படியே தானா வந்து பிரவாகம் மாதிரி என் வாயிலேந்து கொட்டும். அப்படின்னா ஒரு செகண்ட்ல அப்படியே ஒன்னேகால் ஒன்றரை ஸ்லோகம் பண்ணிவிடுவோம். ஏன்னா பதம்ங்கிறது பாதத்தை சொல்றது, பாதம்னா அடி. ஒரு ஸ்லோகத்துக்கு நாலு அடி இருக்கும் இல்லையா, நாலு. அப்போ அந்த நாலு அடியில அஞ்சு அடி அல்லது ஆறு அடி பஞ்சசபதான்னு சொல்றோம், அஞ்சு ஆறு. அப்போ அஞ்சு ஆறுனாக்க ஒன்னே கால் ஸ்லோகமோ ஒன்றரை ஸ்லோகமோ இல்லையா. இப்போ ஒன்னே கால் ஸ்லோகமோ ஒன்றரை ஸ்லோகமோ அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம், ஒரு யாமங்கிறது மூணு மணி நேரம். அந்த மூணு மணி நேரத்துல ஆயிரத்தெட்டு ஸ்லோகத்தை சுவாமி பண்ணி முடிக்கிறார். அதுவும் எப்படி முடிக்கிறார்னா, அந்த உள்ள இருக்கிற ஸ்லோகத்தினுடைய ரசகணமோ அலாதி, அதனுடைய இலக்கண ரீதியான இதுவோ அத்தி அற்புதம். சரி, அதனுடைய ஒருச்சிரிவு கருத்து சிரிவுன்றால அது இன்னதுன்னு வர்ணிக்க ஒண்ணாது, அவ்வளவு அத்தி அற்புதமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அதுல இல்லாததான சாஸ்திரமே கிடையாது. அதுவும் இந்த சித்திர பத்ததியின் முன்னால ஒரு பத்ததி அனுபவிக்க போறோம். அதுல இந்த ஸ்லோகங்களுடைய அழகு, அது எப்படி சுவாமி தேசிகன் அத ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாம தலைய போட்டு முக்கிந்தா கூட ஒரு வரி ஸ்லோகம் பண்றது அவ்வளவு கஷ்டம் அதுல. அப்படி இத ரொம்ப அகாயசமா அவர் மூணு மணி நேரத்துல ஒரு ஆயிரத்தெட்டு ஸ்லோகத்தை பண்றாருன்னா அந்த பாதுகா தேவியினுடைய தய இல்லாத அதை பண்ணிட முடியுமா? அதுக்கப்புறம் அங்கே கஷ்யன்னு ஒரு பதம் இருக்கு. அதனால கஷ்யன்னா யாருக்குன்னு அர்த்தம், எவனுக்கு யாருக்குன்னு சொல்றோமே அப்படி வரும். அப்படி அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அதுன்னா கஹானா பிரம்மான்னு அர்த்தம். அப்போ அவருக்கு அந்த பிரம்மாவுக்குன்னு அர்த்தம் பண்ணும். இது ஏதோ ஹாசியமா சொல்ற மாதிரி நினைக்க வேண்டாம். ஏன்னா அவனுடைய அருணாலே தானே அந்த முன்பு திருடனாக இருந்த வால்மீகி அப்புறம் ஆதி கவி ரொம்ப அற்புதமான கவிதை இயற்ற வல்லவனாக அவன் எப்போது ஆனால் அந்த பிரம்மாவினுடைய அருளாலே தானே ஆனான். அந்த மாதிரி இந்த பாதியினுடைய அருளடி எனக்கு கிடைச்சா அது என்னக்கும் பண்ண முடியாதா? என்ன கட்டாயம் பண்ண முடியும். இப்போ அந்த பிரம்மாவினுடைய அனுகிரகத்தினாலே அத வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தை ரொம்ப சுலபமா அதை தலை கட்டி முடிச்சாரு இல்லையா? அதே மாதிரி அடியனுக்கும் பாதுகையினுடைய அனுகிரகம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. ஏன்னா அந்த போட்டி போல வந்தவரோட அது பாகவதம் அபசாரத்துக்கு பேசும் அப்படின்னு நினைச்சிருந்த அடியனை அந்த பெருமாளை சேவிக்கும் போது அந்த ரங்கநாதனுடைய ஷடாரிய அந்த பட்டர் சாதிக்கும் போது அடியனுக்கு இந்த இதை பத்தி பண்ணணும்னு மற்றவாளும் ரொம்ப அடியனை கம்பல் பண்ண போது ஒத்துருந்தேன். ஏன் அந்த பாதுமையே நீயே என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்ற மாதிரி என்னுடைய சிறசில அது எழுந்திருந்த போது அடியனுக்கு தோணிச்சு. அப்போ அடியனுக்கு ஏன் இப்படி தோணணும்? அந்த பாதுகையினுடைய அனுகிரகம் இல்லாத அப்படி தோணுமா? அந்த பாதுகை தன்னை பத்தி ஒரு 1000 ஸ்லோகங்களை அடியன் பண்ண வேணும்னு அந்த பாதுகை ஆசைப்பட்டிருக்கும் தானே இருக்கும். அது அடியன் ஆசைப்பட்டேன் வேண்டான்னு தானே சொன்னேன். ஆனா அந்த பாதுகை தன்னை பத்தி 1000 ஸ்லோகங்கள் இந்த சுத்திரனான வேதாந்த தேசிகன் வாயிலிருந்து வரணும்னு அது சங்கல்பிக்குச்சு. இப்போ எம்பெருமான் சங்கல்பம் ஒருவேளை நடக்கலாம் நடக்காத போகலாம். வாதியங்கள் சங்கல்பிச்சிருக்குன்னா அது நடக்காத போக முடியுமோ? ஒரு காலம் போகாது. அதனால அடியனுக்கு இது நன்னா வருமா வராதா ஸ்தோத்திரங்களை மத்தவா கட்டாட்சிக்கும் போது எப்படி நகையாடுவார்களா அப்படிங்கிறதான அந்த வெக்கமோ அதுல எனக்கு ஒரு பயமோ நிச்சயம் கிடையாது. ஏன்னா இந்த பாதுகாசத்தை பண்ணக்கூடாதுன்னு அடியன் மனசுல நினைச்சிருந்த போது அந்த 300 வைஷ்ணவரோட போட்டி போடுறது பாகவத அபிசாரத்துக்கு அது துணை போகும். அதனால அடியன் அபிசாரப்படும்படி நேரும் வாண்டான்னு சொல்லும் போது அடியனை அவர் எம்பெருமானுடைய பாதியை பத்தி தானே பாடுறார், அதுக்கும் ஒரு அடி கீழே போய் நீ அந்த பாதுகையை பத்தி அந்த திருவடியே தாங்குகின்றான பாதுகையை பத்தி பாடுன்னு ஏ பாதுகையே நீதானே என் சிறமேல அந்த பட்டர் சாதிக்கும் போது எனக்கு இப்படி ஒரு புத்தி கொடுத்த, அதனால இத உன்னுடைய ஆக்ஞியாவே எடுத்து அடியேன் பாடுறேன். அது கண்டிப்பா நன்னா இருக்கும். ஏன்னா உன்னுடைய அருள்னாலே நான் பாட போகிறேன். அந்த வார்த்தைகள்லாம் என்னது இல்லை ஒண்ணுது. அது மாதிரி பெரிய கிரந்தமான அந்த ரகசிய திரையசாரத்தையே முடிக்கும் போது சாமி தேசியம் சொல்றார், வெள்ளைப்பறிமுக தேசிகரால் விறகால் அடியோம் உள்ளத்தில் எழுதியது ஓலையில் இத்தனம் யாமிதற்கும். அப்போ சாக்ஷாத் அந்த திருவேங்கடவனான அந்த மலையப்ப சுவாமி இவர் மனசுல அந்த என்ன இவர் அவருடைய அவதாரம் தானே, அதுக்கப்புறம் கல்வி கடவுள் ஹயங்கிரீவன் அவர் இவர் மனசுல எழுதினாரா வெள்ளை பறிமுக தேசிகரார். அது அந்த சுவாமி தேசியனுடைய மனசுல ரகசிய பிரயசார விஷயங்களை அவர் எழுதினார். அடியேன் அதை லேகனம் பண்ண அந்த தாளபத்திரத்துல அதாவது பண ஓலையில விஞ்ஞானி கொண்டு எழுதினேனே அது ஒண்ணுதான். அப்போ சொன்னது பகவான், தத்தா பகவான், அதை லேக்கணம் பண்ணத்தான் அறியன். அடியன் ஒரு காப்பி எடுத்தும் பிரதி இருக்கேன், ஜெராக்ஸ் மிஷின் மூலம்தான் அடியன். அடியனுக்கு ஒன்றும் ஞானம் இல்லை, எல்லாம் எம்பெருமான் சொன்னது. உள்ள செய்தியில் யோகையில் இட்டனம் ஞானி தற்க நான் என்ன பெருசா கொடுத்தேன்ற அந்த மாதிரி அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா பாம்புக அனுகிரகம் இப்போ அடியனுக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா 1000 ஸ்லோகத்தை நிர்விக்னமா முடிச்சுடுவேங்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கை அடியனுக்கு இருக்கு. அது மட்டுமில்ல, அத பிரம்மாவும் அந்த சதுர்முக பிரம்மான்னு சொல்றாங்க, அந்த பிரம்மதேவனும் அதை வாசி பார்த்துட்டு அடியனை மிகவும் புகழுவான். அதுலேயும் அடியனுக்கு சந்தேகம் இல்லை. இப்படி கம்பீரமா ஒரு கருத்தானது பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே தான் மிக உன்னத முறையிலே இந்த பாதுகா சரசத்தை இயற்ற முடியும் அப்படிங்கிறதானது தன் மேன்மைக்கு விடப்பட்ட சவால். இதுல தன்னுடைய நேர்மையை தான் காண்பிக்க வேணுங்கிறதான ஒரு துறையும் இந்த 2வது அர்த்தத்திலே இருக்கிறதுனால இத முதல்ல தன்னை உச்சானுசம்மானம் பண்ணிக்கிறார். ஒரு எப்படி அர்த்தம் பார்த்தா இன்னொரு விதத்துல பார்த்தா தன்னுடைய மேன்மையை விளக்குகிறார். இது இந்த ஸ்லோகத்துல ஒரு பெரியதான நல்ல விஷயம். இத ஏதோ அடியனுடைய மந்தமதிக்கு கிஞ்சி அனுபவிச்சோம். அதுக்கு மேல அடுத்த ஸ்லோகம் 13வது ஸ்லோகம். நிசந்தேக நிஜாபகர்ஷ விஷயோ கர்ஷோபி ஹர்ஷோதய பிரத்யூபக்ரம பக்தி வைபவ பவத் தைய்ய வாசாலிதஹ ரங்காதீசபதத்ரவர்ணனுதாரம்பைர்நிகம்பைர்நிராம்நர்மாஸ்வாதிஷுவேங்கடேஸ்வரகவிர்நாசீனமாசீதி. இப்போ அடியேன் இந்த பாதுகா சரசுரத்தை சுதா ஏற்ற முடியுமா? நிச்சயமா முடியாது. அது ரொம்ப உண்மைதான். அது அப்படி இருந்தாலும் இந்த லோகத்துல என்ன பண்றா, இப்ப ராமாயணம் மகாபாரதம் மாதிரி ராமரா கிருஷ்ணரா வேஷம் போட்டு இந்த பசங்கள்லாம் ட்ராமா போடுறதும் அந்த அபிநயம் பண்றாளே, அந்த மாதிரி அத படத்துல பார்த்துட்டோம், புக்குல படிச்சுட்டோம். அதே போல அந்த ராம ராவண யுத்தம் போடுறேன்னு ஒருத்தன் ராவண இன்னொத்த ராமன் நினைச்சுட்டு அவள் வச்சு சண்டை போடுறாள் ஒருத்தர் பொத்த அப்படி இதை நாம அந்த பசங்க விளையாடுறத பார்த்துருக்கமே. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் இது. இந்த மாதிரி விளையாடுறதுல அடியே மிக சமர்த்தம், ரொம்ப கெட்டிக்காரன் அடியே. ஏன்னா இப்ப முன்னாலெல்லாம் அந்த ராஜாக்கள் இருந்த காலத்துல அந்த விதூஷகம்னு பார்ப்பான், அது கிளவுன்னு சொல்லுவாங்க, அது ஜோக்கர் மாதிரி. ஆனா அது இந்த ஜோக்கர், அவனுக்கு அந்த ராஜசபையில இந்த மாதிரியான கவிதை சொல்லுவான், எல்லாரையும் சிரிக்க வைப்பான், இந்த மாதிரி அப்புறம் மிமிக்கி பண்ணுவான். அந்த மாதிரி அந்த விதூஷகம் பண்ற மாதிரி அரியனும் பண்ற, இப்படி எல்லாரையும் மகிழ்ச்சி ஊட்ட அரியன் ஒரு முயற்சியை பண்றேன். இதுல முதலால் நான் தான், அதனால இதுல ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கலாம். அதை பத்தி அரியன் கவலைப்பட போறதில்லை. அது நீ எழுதி கொஞ்சம் தகுதியா, அது என்னமோ ஒரே நடை மாதிரி போட்டுனே அது பாதுக அப்படிதான் எனக்கு அனுபவிச்சுட்டு நான் எழுதினேன். அதனால இது எனக்கு ஒரு தாழ்வும் இல்லை. ஏன்னா பாதியுடைய அனுகிரகத்தினாலே வந்தது இந்த பாதுகாப்பு ஸ்லோகம். அத்தியந்தம் அபீத்தானாம் ந சாஸ்திரம் ந சக்கிரமான். இப்போ இதுவரையில ரொம்ப அடக்கமாகவும் தைரியமாகவும் தன்னை தாக்கியும் பேசிக் கொண்டு வந்த சுவாமி தேசிகன் இப்போ அடியன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த விதூஷகன்ல முதல் ஆள் நான் தான். பாஷாலிகன்னா அந்த வாய்ச்சொல்லியே வீரன். அது நல்ல எல்லாத்தையும் மருந்து ஒருத்தன் பேசுறதையே நம்ம பார்த்துருக்கும் பாரு, நம்மள அப்படியே ஆக்கிருவா. அப்படிப்பட்ட அவர்களிலே அடியன் முதன்மையானவன். 32 பகுதியிலே 1008 ஸ்லோகத்தை இட்டு முடிக்கப் போகிறேன். ஆனா நான் என்று இங்கே அடியன் சொல்றதுனால இல்ல வெங்கடேஸ்வர கவின்னு தன்னை அகம்னு சொல்லிக்காம வெங்கடேஸ்வர கவின்னு சொல்ற. ஏன்னா இந்த கவிதை எழுதுறவன் யார் தெரியுமா? கேவல மனுஷன் இல்ல, சாக்ஷாத் அந்த திருவேங்கடவனே. அதனால்தான் வேங்கட ஈஸ்வர கவின்னு. அந்த ஈஸ்வரனான திருமலை அப்பனே இங்கே வேதாந்த தேசிகன் என்கிற கவியாக வந்திருப்பதாக சொல்ற. அது மட்டுமில்ல, இந்த வேங்கட கவி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கவிக்கு பெருமாளே ஒரு கவிஞனா வந்துட்டாருன்னு வச்சுருந்த. அப்போ அந்த இது எப்படி இருக்கும்? அது அற்புதமாகத்தானே இருக்கும். அப்படித்தான் இது எம்பெருமானுடைய அந்த கவித்துவம் அசாதாரணம். அதனாலே அது சுவாமி தேசிகனுடைய தோத்திரத்தினுடைய அந்த பாதுகாசத்தினுடைய அந்த இலக்கண அமைப்பா இருக்கட்டும், இல்லை அதில்லை சேர்ந்துள்ள கருத்துக்களா இருக்கட்டும், அதி அற்புதமா வந்தது. ஏன்னா அத வேங்கட ஈஸ்வரனான கவி சாக்ஷாத் அந்த திருவேங்கடவனே வந்து பாடினா, அதனால அதுல தப்பு இருக்குமோ அப்படின்னு அந்த அடுத்தது சுருக்கமான. இன்றைக்கு பார்த்ததான இந்த 2 ஸ்லோகங்களையும் கேசவாச்சார சுவாமி தன்னுடைய பாதுகாமாலையில அப்படியே அந்த பாசுரத்தை பார்த்தாலே நமக்கு அர்த்தம் அப்படியே புரியும். அந்த மாதிரி இதுல இந்த 12வது ஸ்லோகத்துக்கு ஒளி மிகுத்து உழலும் சூறாவளிகளும் அழைக்க வண்ணா வலி மிகு தருவை வீழ்த்த வலித்து வாய்மூடுவான் போல் கலைமிகும் கவிஞர் செஞ்சொல் கடந்து எழில் காத்து முன்னை சலமில் என் புகழஞ்சாதே பகர நாவலர் நகைப்பார். நம்ம சொன்னேன் இதை சுருக்கமா எவ்வளவு இத அற்புதமா சுவாமி அந்த இத தமிழ் பாசுர வழியில கொடுத்திருக்காருன்னா அவ்வளவு அற்புதம். அதுக்கப்புறம் இந்த 13வது ஸ்லோகத்தை பார்த்தேன், அதுக்கு பாசுரம் பண்ணியிருக்க. ஐயம் அறக்கண்டு பொருள் மேன்மை தன்னோடு அது மொழியும் தனது நதித்தன்மை குந்தன்மை அகமேறு அரங்க நகர் அப்பன் செய்தாள் நிலை அளவும் ஆர்வம் அதே சார்ந்து ஒன்றாக நல்ல வரையறைகள் அறக்கலைத்து நாவே மலரும் இதழ் மலரை என மகிழ்ந்து பாட செய் அருளால் அடி நிலையே சுவைக்கும் செவ்வாய் சீரின் இறை வேங்கடவன் பாடுவானே, சீரின் இறை வேங்கடவன் பாடுவானேன்னு அங்கே வெங்கடேஸ்வர கதைன்னு சொல்ற வீரசாமி தேசியின் அந்த பாதுவாசர் ஸ்லோகத்தை அது அப்படியே சீரி நிறை வேங்கடவன் பாடுவானேன்னு சொல்லி முடிகிறார். அற்புதமான அந்த கவி சாத்திரியம். அதனால இத தமிழையும் அனுபவிச்சோம், சம்ஸ்கிருதத்தையும் அனுபவிச்சோம் அப்படின்னு இதோட இன்றைய இதை அடியேன் தலைக்கட்டுகிறேன். அன்மேல் கொண்டு இருக்கிறத ஒரு பிரிவு அனுபவிச்சு கவிதாரிய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.